శ్రీభాన్ వెంకటనాథార్యః కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాహశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కరః. శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీవాససూరేః కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాతేత సాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాత్. ఉజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేర్మునిసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాదం కోర్ణయాతి పరాంగతిం. యః పిబన్ సతతం రామచరితామృతసాగరం అతృప్తస్తం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం. గోష్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం. మనోజవం మహర్షతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాహాత్మజం వానరయూథముఖ్యం. శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవహ్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం. నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమది పాటలాననం కాంచనాద్రికమనీయ విగ్రహం. పారిజాత తరుమూలవాదినం భావయామి పవమాననందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గత మస్తకాంజలిం. బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్ నముత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరే పుంసీ జాతే దశరథాత్మజే వేద ప్రాతేత సాదాసీతి సాక్షాద్రామాయణాత్మన. తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశ శిరసస్థివధం నిశామయధ్వం. శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాహపతిం దీపం ఆజానుబాహుమరవిందదలాయతాక్షం. రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం. అగ్రే వాచయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం. రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. నేత్రి ఉపన్యాసத்தினுடைய கடைசியில சபரியனுடைய மோட்சத்தை பத்தி பார்த்தோம். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஒரு ஸ்லோகத்தை அதிகிறார். இவளுடைய ஏற்றத்தை నిషాదానాం నేత కపికులపతిః కాపిశబరీ కుచేలః కుబ్జాతా వ్రజయువతయః మాల్యకృదితి అమీషాం నిమ్నత్వం విషగిరిపతేః ఉన్నతిమపి ప్రభూతై శ్రోతోభిః ప్రసభం అనుకంపే సమయసి. దయాదేవి అన్న మూడు పొళ్ళతెల్లాం సరిగా సమం పడతారా என்ன எப்படி சரிப்படுத்துறன்னா, அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற பரத்வத்தை கொண்டு எம்பெருமான் எங்கோ மேல உட்காந்துருக்க, இவெல்லாம் எங்கோ கீழே இருந்துட்டு இருக்கா. ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகளையும் கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகளையும் தொகுத்து எம்பெருமானுடைய சௌலபிய பிரகாசம் அந்த எம்பெருமான் இவர்களோடு இருந்த சம்ஸ்லேஷம் இவர்களோடு சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா தயாதேவி தான் காரணமா இருந்திருக்காளாம். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி. நிஷாதானாம் நேதா வேடுவர்கள் தலைவன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது என்று நாம் அன்னைக்கு பார்த்தோம். இப்படி எல்லாம் பார்க்காமல் அவனிடத்திலையும் தோழன்னு சொல்லி ஒரு புத்திய பண்றது. அதோட மாத்திரம் இல்ல, அந்த தன்னுடைய மனைவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உடச்சே கூட அவள் உன் தோழின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஒரு பிரீத்தி. அது அந்த எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம், ஒரு சௌசீல்யத்தை காண்பிக்கிறது. கபிகுல பதிகி அது இன்னைக்கு பார்க்க போறோம். சுக்ரீவனோட கூட ஒரு சக்கியம், ஒரு குரங்கோட ஒரு சக்கியம், அது என்னன்றது இன்னைக்கு பாக்குறோம். காபி சபரி, சபரியின் இடத்துல ஒரு வாத்சல்யத்தை காண்பிக்கிறார் பெருமாள். இது மூணு ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி. அந்த சபரின்னு சொல்லச்சே அது ஒரு ஜாதிவாசிகமான சப்தம். சபரின்ற சப்தம் இருக்க ஒரு ஜாத்தியில இருந்துருக்கிற ஒரு பெண்ணு. இவ பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, ஆனா யாரு, அவ ஒரு வேடுவஸ்திரி, அவ்வளவுதான் தெரியும். அப்படி இருந்திருக்கிறவள் இடத்திலையும் பெருமாள் தன்னுடைய பிரீத்திய காண்பிக்கிறேன்னாக்க, குச்சேலஹா குப்ஜா சாம்பிரஜ யுவதயோ மல்ய கிருதி தீ. கிருஷ்ணாவதாரத்துல நடந்த மூணு விஷயம், குச்சேலன், அது மாத்திரமில்ல ஒரு கூனி, அங்க ஒரு கூனி இங்க ஒரு கூனி, அங்க ஒரு நல்ல கூனி இங்க ஒரு கெட்ட கூனி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு இடத்துலயும் கூனி உண்டு. இந்த கூனியா இருந்து ராமாவதாரத்துல எம்பெருமானுக்கு இழுக்கு ஏற்படுத்தினா, அங்க கூனியா இருந்து அதுக்கு பிராயசித்தம் தேடி கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுக்கு பணிவிடை புரியும்படியாக கிருஷ்ணன் கேட்டதை செஞ்சு கொடுத்தாவோ அந்த கூனி. அது தவிர அங்க வடக்கை இலக்கை வலக்கை இடக்கை தெரியாத இருந்திருக்கிற ஆட்சிமார்கள் அவர்களோட அங்கனா மங்கனா அந்தரே மாதவகான்னு சொல்லி அவன் கைய கோத்துண்டு குறவை கூத்து ஆடினவர், இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் பரத்துவத்தை பார்த்தமான. அவர் எங்க இருக்கார் அப்படின்னா, அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரி பதேஹே உன்னதிமபி. அமீஷாம் நிம்னத்வம், இவ எல்லாவற்றினுடைய ஒரு தாழ்மை, இவ அதிநீச்சமாக இருந்திருக்கிறது. விஷகிரி பதேஹே உன்னதிமபி, அந்த திருவேங்கடமுடியான் எங்க இருந்திருக்கார், மேல உட்காந்துருக்கார். இடத்தால மாத்திரம் மேல உட்காண்டுல, அவருடைய குணங்கள்னாலையும் மேல இருந்திருக்குவர். இப்படி அந்த ஏற்ற தாழ்வு இருந்திருக்க, இந்த ஏற்ற தாழ்வை யார் சமன்படுத்த, எப்படின்னு கேட்ட, இந்த ஏற்ற தாழ்வை சமன்படுத்துறவோ தயாதேவி தான். அந்த தயாதேவி எப்படி சமன்படுத்துறான்றதுதான் பாக்கணும். இங்க மேல ஒன்னு இருக்கு, பள்ளத்துல ஒன்னு இருக்கு, இது ரெண்டுத்தையும் சமன்படுத்துறதுன்னா கீழே இருக்கிறது மேல தூக்கலாம், அல்லது மேல இருக்கிறது கீழே வரலாம். எப்படி வர்றதுன்னா, இங்க மேல இருக்கிறது தான் கீழே வருது. பெருமாள் இவ்வா அளவுல கீழே இறங்கி வரையறான். இதுக்கு காரணம் எம்பெருமானுடைய தயை என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். அந்த சபரி விஷயத்துல பெருமாள் எப்படி நடந்திருந்தார்ன்றத பாக்கணும். சபரி யாரா இருக்கணும்ன்றத நேற்று சொன்னான். சபரி யாருன்னாக்கா, ஒரு ஜென்மாந்தரத்துல பக்தியோகம் பண்ணி சித்தி அடைஞ்சி, அந்த பக்தியோகம்ன்றது பிராரத்த கர்மா, பிராரத்த கர்மா தவிர மீதி கர்மாக்களை தான் போக்கடிக்கும். அந்த பிராரத்த கர்ம வசத்தினால சபரி வந்து சபரியா இந்த ஜென்மால இருந்துட்டு இருக்கா. இந்த ஜென்மால மாதங்கருக்கு சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கா. அவள் அன்னைக்கே ஒரு பெருமாள் சித்திரக்கூட்டம் வரந்த அன்னைக்கே ராமர் வந்து மாதங்கர் அன்னுடைய இதை விட்டுட்டு, இந்த தேகத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டேன், எம்பெருமான அடைஞ்சிட்டேன். ஆனா அப்ப சிசுரூட பண்ணிருந்த சபரி, நானும் வரட்டமான்னு கேக்கச்சே, நீ இங்கேயே இருமா, இந்த இடத்துல ராமர் வரப்போறே, அந்த ராமரை சேவிச்சு அவர் சாட்சா்காரம் பண்ணி நேர பார்த்துட்டு அவருக்கு பரிச்சரிய பண்ணிட்டு அப்புறமா நீ போய் சேரு அப்படின்னு. அப்ப சொல்லச்சே, அன்னியிலேருந்து ராமர் வரப்போறே ராமர் வரப்போறேன்றதையே 12 வருஷ காலமா பிரதீட்சிச்சுட்டு இருந்திருக்கா சபரி. அவளுடைய ஒரு சத்காரத்தை ஏத்துக்கிறே பெருமாள், இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அங்க ஒத்தரிடத்துல போகச்சே இது ராமாயணம் முழுக்க முழுக்க நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறது, யாரை பார்த்து எப்படி விசாரிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறது. அந்த யாரை பார்த்து எப்படி விசாரிக்கணும்னு சொல்லச்சே, அது பெரியவாள்லாம் அந்த காரியத்தை பண்ணுவா. இவர் பெரியவரா போயிட்டதுனால ராமர் விசாரிக்கிறேர் சபரிய பார்த்து. ராமரும் லக்ஷ்மணரும் வர வந்த உடனே சபரி அவளுடைய திருவடிய பிடிச்சுக்கிறார். திருவடிய பிடிச்சுக்கிறதோ மாத்திரம் இல்ல, அவளுக்கு அர்க்க பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிட்டும் சௌதாசித்தாசமுத்தாஞ்சலி பாதோ ஜக்ராஹ ராமஸ்ய லக்ஷ்மணஸ்யீமதம் பாத்தியமாச்சமணீயஞ்ச சர்வம் பிரதாதி யதா விதி தாமுவாச ததோ ராமஹ ஸ்ரவணீம் தர்மதம் ஸ்திதாம். எப்படி முறையோ முறைப்படி ராமரை பூஜிக்கிறார் அந்த சபரி. அந்த பண்ணத்தே ராமர் அவளை விசாரிக்கிறார். ஆசிரமத்தில் இருக்கிறவளை எப்படி விசாரிக்கிறதுன்றத பார்க்கணும். என்னென்னலாம் விசாரிக்கிறேன் பாருங்க. நாமெல்லாம் ஆத்துல போனா என்ன பண்றா, பையன் வேற அண்ணே சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, குழந்தை சௌக்கியமா, பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றா, அவ என்ன வாஸ் இருக்கா, இவ என்ன வேலைக்கு போறாளா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தானாவும் ஒரு நாம்டியா, இப்படிதானே நாம விசாரிக்கிறோம். அங்க ஆசிரமத்துக்கு போச்சு, ஆசிரமத்துல விசாரிக்கிறது என்னன்றத பாக்கணும். அவர் விசாரிக்கிறேராம், கச்சித்தே நிர்ஜிதா விக்ரஹா கச்சித்தே வர்தத்தே தபா. அவள் மகா தபஸ்வி, தபஸ் பண்ணிட்டு இருக்கா, உன்னுடைய தபஸ் தடங்கள் இல்லாத நடந்துட்டு இருக்கா, மேல மேல நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கையா. அந்த தபஸ் பண்ணணும்னாக்க அதுக்கு புலன்களை அடக்கணும். புலனடக்கத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்களா இருக்கிறது கோபம். அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டியா, அந்த கோபம் எப்ப வரும், அந்த கோபம் நம்ம கூட பசியில ஏதோ ரொம்ப கோபத்துல போய் அவன் ஏதோ பசியில சொல்றான்டா, சாட்டான்னாக்கா சரியா போயிடும்னு சொல்லுவா. அந்த ஆகாரத்துல எப்ப சுத்தி இருக்குதோ அப்பதான் கோபம் போகும். உனக்கு ஆகார சுத்தி சம்பூர்ணமாக இருந்துருக்கா, அதுல நீதமா இருந்துருக்கியா, நீ குரு சுசுரூஷ பண்ணத்தினுடைய பலன் உனக்கு கிடைச்சுதா என்று இப்படி எல்லாம் அவர் கேள்வி கேட்டிருக்கு. ஒரு சமயத்துல அப்பாவுடைய சிஷ்யர் ஒருத்தர் ஊருக்கு வந்த, நாவல் பக்கம் வந்த, வந்து சாமியை தண்ட சமைச்சிட்டு ஏதோ பேசிருந்த. அவரோட கூட ஒரு சின்ன பையன், அது ஒரு 10 வயசு பையன், 8 வயசு பையனும் 10 வயசு பையன். அந்த பையனும் கூட வந்தது. கூட வந்த உடனே அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்ட, என் மருமானிவன் துபாயிலேருந்து அவன் தனியாவே வந்துட்டான், இந்தியாவுக்கு வரணும்னு தனியா வந்துட்டான், ஏரோப்ளேன்ல ஏறி இந்த வயசுல. ஓ, இந்த சின்ன வயசுல தனியா கூட வந்துடுறியா நீ, துபாயில இருந்து வந்துட்டியான்னு கேட்ட. ஆமா, தனியா வந்துட்டான்னு சொன்னாவா. அந்த பையனை பார்த்து கேட்ட, நீ என்ன வாசிக்கிறேன்னு கேட்ட. வாசிக்கிறேன்னு ஏதோ ஒரு 7ஆம் கிளாஸோ 8ஆம் ஏதோ ஒரு கிளாஸ் வாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். உனக்கு என்னென்ன பாஷையெல்லாம் தெரியும், அங்க என்ன வாசிக்கிறது, உனக்கு என்ன இங்கிலீஷ்ல வாசிப்பியா, இல்ல அங்க அந்த ஊர் பாஷையில போய் வாசிப்பியா, என்ன வாசிப்ப கேக்குற. எனக்கு 4 பாஷை தெரியும் அப்படின்னு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், ஹீப்ரு தெரியும், அந்த அரபிக் அந்த இது தெரியும், எல்லாம் தெரியும், 4 பாஷை தெரியும் அப்படின்னு. உடனே ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து அந்த குழந்தைய, நாம இங்கிலீஷ் பாத்திருக்கோம், இது பாத்திருக்கோம், மீதி ஹிந்தி பாத்திருக்கோம், எல்லாம் பாத்திருக்கோம், இந்த அரபிக் அக்ஷரம் ஹீப்ரு அக்ஷரம் எல்லாம் இருக்கு, அது எப்படி எழுதுவே, அதை காண்பி எழுதி காண்பி பாப்போம்னு நேரப்பா. அந்த பையன் என்ன பண்ணிட்டு உடனே அந்த அக்ஷரத்தை எழுத ஆரம்பிச்சது. நம்மளாம் இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு எழுதுவோம், அது பார்த்தோம்னா உல்டாவா எதிர்பக்கத்துல இருந்து எழுதிட்டு வர ஆரம்பிச்சது. அது பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓஹோ இது இந்த மாதிரி எழுதுறியா அப்படின்னு. இப்ப அப்பாவுக்கு சந்தோஷம்ன்றத பத்தி விசாரம் இல்ல, அந்த குழந்தைக்கு நாம வாசிக்கிறத விசாரிச்சு அவனுக்கு ஒன்னும் தெரியாது. இவா சொல்லி அனுப்பிச்சிருக்க, அவர் பெரிய சுவாமி, அவரை போய் சேவிச்சாலே நமக்கு பெரிய புண்ணியம் வரும், அவரை போய் சேவிக்கலாம் வான்னு ஆயிடுச்சு வந்துடுவேன். அவ்வளவு பெரிய சுவாமியா இருந்திருக்கோம், நாம உண்மை இல்லாத நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வாசிக்கிற பையனை கூட்டு இப்படி எழுதுறியா, இது எழுதி என்ன எழுதிருக்கா, அதை வாசி, இந்த கோடியில இருந்து இது இந்த பதமா அந்த பதமானு வாசின்னு சொல்லி கேட்டு பண்றாருனாக்க, ஆஹா என்ன பாக்கியம்னு. அந்த குழந்தை ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இப்ப சுவாமி பரமத்துக்கு போயிட்டு உடனே அது அழுதுண்டு ஓடி வருது. இப்படி என்னையே விசாரிச்சவராச்சே சுவாமின்னு சொல்லி அந்த சௌலபு பெரியவாளுக்கு உண்டானது என்னன்னாக்க, யார எப்படி விசாரிக்கணும்ன்றதுதான் அது முக்கியம். இவளை பார்த்து இவளை கேட்க முடியாது. காஞ்சிபுரத்துல இருந்து பெருமாள் சேவிச்சுட்டு வந்தாள்னாக்கா, உற்சவம் முடிஞ்சிட்டு மறுநாள் காத்தால வந்தாள்னாக்கா, அவள்கிட்ட விசாரிக்கிறது நேத்து என்ன பாராயணம் முடிஞ்சது, என்ன பாராயணம் ஆரம்பிச்சது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதுதான் அவள்கிட்ட கேட்ப, அவள்கிட்ட போய் இதை கேட்க முடியுமா. அந்த மாதிரி ஒரு மகாத்மாக்களாக இருந்துருக்கிறவா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி ராமர் நடந்துக்கிற ஒரு ஆசிரமத்துல இருக்கிறவளுக்கு. அப்ப இதுவே பரம புருஷார்த்தம் ஆயிடுத்து அவளை பொறுத்த வரைக்கும். அவ அத்யமே சபலம் ஜன்ம குரவச்ச சுபூஜிதா. இத்தனை நாள் தபஸெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நீர் கேட்ட குரு சுஸ்ருஷியினுடைய பலன் கிடைச்சதா, உன்னுடைய தபஸனுடைய சித்தி ஏற்பட்டுதான் கேட்டேரே, அது ரெண்டும் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்ண, உம்மை நான் சேவிச்சனே, இதுதான பரம புருஷார்த்தம், இதனாலேயே வந்துடுச்சு. அத்யமே சபலம் ஜன்ம உன்னுடைய திருக்கண்களாலே நான் பரிசுத்தம் செய்யப்பட்டேன். ஒரே செகண்ட், அடியன் பாகவத யாரும் மியூட் பண்ணிக்கல அடியன், தயவு பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பட்டன் இல்ல ஃபோர் ஸ்டார், குழந்தை பேசுறதெல்லாம் கேக்குறது அடியன். அடியன் சுவாமி இப்ப தொடரலாம், சமைச்சுக்கோங்க. உன்னுடைய கட்டாட்சம் இருந்திருக்க, கட்டாட்சத்தினால நான் பரிசுத்தமா ஆயிட்டேன் அப்படின்னா, சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கரை காருண்யமாருதா நீதைஹி சீதளைரபிஷிஞ்சமாம். திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது, விஜி விக்ஷேப சீக்கரைஹி காருண்யமாருதா நீதைஹி சீதளைரபிஷிஞ்சமாம். சம்சாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய தாபத்தினால பீடிக்கப்பட்டு நான் இருந்திருக்கேன். குளிர்ச்சியான ஒரு நான் குளிக்கணும், நானும் அந்த எதுக்கு அபிஷேகம் போனோம், அந்த அபிஷேகம் எப்படி ஒன்றிய கட்டாட்சமாகிற ஒரு அபிஷேகம், அந்த கட்டாட்சமாகிற அபிஷேகத்தினால என்னுடைய தாபம் தீரும்னு பிரார்த்தனை பண்றார். இங்க ராமருடைய கட்டாட்சம் சபரி மேல விழுது, அந்த கட்டாட்சத்தினால சபரி பரிசுத்தமாக ஆயிடுறாளோ. சபரி பரிசுத்தமாக ஆறதோட மாத்திரமில்ல, சபரியினுடைய தபசித்தி ஏற்படுறதான். ராமருடைய கட்டாட்சத்தினால சபரியினுடைய குரு சுஷ்ரூஷிக்கு பலன் கிடைச்சிடுறது. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், அகையால ஒன்னாலேயே வந்துடுத்து. அப்ப உனக்கு ஒண்ணும் வேணாமா, நான் இத்தனை வருஷமா நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது ஒன்ன சேவிச்சுட்டு போனோன்றதுனால, அப்ப நீ வந்தேனாக்கா, ராமன் நீர் வந்தேன்னாக்கா உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லி நான் பார்த்து இந்த காட்டுல அல்லாடி அல்லாடி எங்கெங்க எந்த வஸ்து உத்கிருஷ்டமான உயர்ந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் இந்த காட்டுல பம்பா தீரத்துல இருந்துட்டு இருக்கிற வஸ்துக்கள் தான், அந்த வஸ்துக்கள்லாம் நானே எடுத்து வச்சிருக்கேன். யாரையான ஆளவுட்டு எல்லாம் நான் பொறிச்சு வைக்கல, நானே பண்ணி வச்சிருக்கேன். அந்த பழங்கள்லாம் அதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும், எதெல்லாம் நல்ல பழங்கள்ன்றத பரீட்சை பண்ணி பண்ணி வச்சிருக்கேன். அப்பேற்பட்டதெல்லாம் இருக்கு, அத நீ கொஞ்சம் சாக்கணும், அது நேர் உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், அதை ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிறத மாத்திரம் இல்ல, இந்த ஆசிரமத்துல இருக்கிறதுனால இந்த ஆசிரமம் மொத்தத்தையும் நீர் பாங்கணும். இதுல உபனிஷத்துல ஒரு கதை வருது. ஒரு பையன் வரா, அந்த பையனை பார்த்த உடனே அந்த மகர்ஷிட்ட போறான். போனாக்க எனக்கு வேதாத்தியம் சொல்லி வைக்கணும் அப்படின்னு கேக்குறான் சின்ன பையன். இந்த சின்ன பையன் கேட்ட உடனே வேராதி என்ன சொல்லி வைக்கணும்னு கேட்ட உடனே, அப்பா நீ எந்த கோத்திரத்தை சேர்ந்தவ? அந்த குழந்தைய பார்த்து கேக்குறாரு மகரிஷி, நீ எந்த கோத்திரத்தை சேர்ந்தவ? உங்க அப்பா யாரு? எல்லாரும் யார வேணா உபநயனம் பண்ணி வைக்கலாம். உபநயனம் பண்ணி வைக்கிறதுல ஒன்னும் தப்பு கிடையாது. ஆகையில நான் உபநயனம் பண்ணனா உன்னுடைய குலம் தெரியணும், உன்னுடைய கோத்திரம் தெரியணும், உங்க அப்பா பேர் தெரியணும். அப்பா ஆகையில எனக்கு தெரியாது அப்பா பேரு. சரி நீ போய் அம்மாவை கேட்டும்பா அப்படின்னு சொல்ற. சரின்ட்டு அந்த குழந்தை போய் அம்மாவுண்ட கேக்கணும், என்ன உனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற, வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுற, நீ பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனா சூதரனான்னு முன்ன தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கப்புறம் தானே உனக்கு அந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றதுக்கு யோகியதை இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் உனக்கு உபநயனம் பண்ணி பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண முடியும். நான் எப்படி தெரியும் எனக்கு என்ன தந்தான்? அப்போ நீ போய் அம்மாவை கேட்டுவான்றார். அம்மாவை கேட்டு வர, அம்மாவை கேட்டு வந்தாக்க அம்மாவுண்ட போய்க்கிற, அந்த ரிஷின்ட போனம்மா எனக்கு வேதாத்தியன்னு சொல்லி வைக்கணும்னு நான் கேட்டேன்னே. அந்த ரிஷி சொன்னார், உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டுவா, நீ எந்த கோத்திரத்துல பிறந்தேன்னு கேட்டுவா, அதுக்கப்புறமா உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன், உனக்கு பொண்ணை பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனான்றது தெரியலப்பா, அது தெரிஞ்சுட்டுவா, அதுக்கப்புறம் உனக்கு சொல்லி வைக்கலாமா வேணாமான்றத நான் தீர்மானம் பண்றேன், நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்ற, எனக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு. என்னமா நீ இப்படி சொல்ற அப்படின்னா, இந்த ஆசிரமத்துல இருந்திருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் நான் பரிச்சரிய பண்ணிட்டு இருந்தேன், அந்த பரிச்சரிய பண்ணிட்டு இருக்கச்சே உனக்கு நீ பிறந்தவளாக ஆயிருக்க, அப்படி இருக்கச்சே நான் என்ன சொல்றது, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு கைங்கரியம் ஒண்ணுதான் தெரியுமே தவிர வேற ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இத போய் சொல்லின்றான் அந்த குழந்தை போய் சொல்றான். சொன்ன உடனே நீ சத்தியத்தை சொல்லிட்ட, உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு நன்னா தெரியுது நீ பிராமணோ சி, நீ பிராமணன் தான் தெரியுது. இப்போ உனக்கு குலம் கோத்திரம்னு தனியா வானா, யார் ஆச்சாரியாளோ அவன் ஆச்சாரியாளுடைய குலம் தான் நீ, ஆச்சாரியாளுடைய கோத்திரம் தான் நீ. ஆகையால என் குலமாகவும் என் கோத்திரமாகவும் ஆகி உனக்கு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு பிரம்ம வித்தியை சொல்லி வைக்கிறேன்னு அந்த மகர்ஷி சொல்லி வைக்கிறாருன்னு ஒரு உபனிஷத்துல ஒரு ஆக்கியாயிக்க வருது. அந்த மாதிரி இந்த சபரிய பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு எத்தனை பேர் வராளோ அத்தனை பேருக்கும் சிசுரூஷ பண்றா, அத்தனை பேருக்கும் கால் என்பதுக்கு ஜலம் குத்தி அவ பரிச்சரிய பண்ணி, அதோட மாத்திரமில்ல அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தவள் அவள். அதுலயும் முக்கியமா தன்னுடைய ஒரு குருவா இருந்திருக்கிற மாதங்கருக்கு சிசுரூஷ பண்ணினால அந்த மாதங்கருடைய ஆசிரமத்தை சுத்தி காண்பிக்கிறோ. இதெல்லாம் பாடுறாமா, இதுக்காக தான் இருந்து 12 வருஷம் மென்ன போன மாதங்கர் ஆசிரமத்துல மாதங்கர் அக்னிஹோத்திரம் பண்ண இடத்தை காண்பிக்கிற, மாதங்கர் உட்கார்ந்த இடம் ஆராதனம் பண்ண இடத்தெல்லாம் காண்பிக்கிறார். அது மொத்தம் பார்த்தோம்னா அப்படியே பரிசுத்தமா இருந்துட்டு இருக்கான், அது அப்பதான் மொழிகி கோலம் போட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட இடத்தை மொத்தத்தையும் பாக்குற, அது தபசனுடைய மகாத்மியம். அவரை பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் விடை கொள்றேன், நான் எப்படி போறேன் அப்படின்னா, ஒண்ணு இல்ல அவளுடைய தப்போ பலத்தினால அப்படியே இருந்தபடி தபஸ் பண்ணா அப்படியே அந்த சரீரம் வந்து அக்னியில அப்படியே நெருப்பால எரிஞ்சு போன மாதிரி அது அப்படியே சாம்பலா எடுத்து அவர் சொர்க்கலோகத்துக்கு போறார். நம்ம பிரத்யட்சத்துல ராமர் பார்த்துட்டே இருக்கச்சு அத்தியுத்தமமான ஒரு ஆபரணங்களையும் திவ்யானுவ மால் மாலைகளையும் அந்த கந்த லேபனம் அந்த மாதிரி எத்தனையோ புடவை எல்லாம் உடச்சுட்டு பட்டு புடவையோட பிரமாதமா அப்படியே ஏறி போற மாதிரி இருந்துருக்கு பிரத்யட்சத்துல ராமர் பாக்குறேன். அதுதான் சொல்ற சபரி மோட்ச சாட்சி பூத்தான் அப்படின்னு. இந்த கிருத்தராஜருக்கு கழுகுக்கு இவர் மோட்சம் கொடுத்தேன், சபரிக்கு இவர் மோட்சம் கொடுக்கல. அவளுடைய சுக்கிரத்து அவளுடைய கர்மா இருந்துருக்கு, அவ பண்ண ஒரு உபாயமே இப்ப மோட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மோட்சத்தை அவர் பார்த்துட்டு இருந்துருக்கு. கிருத்தராஜருக்கு வரைச்சே ஜட்டாயுக்கு வரைச்சே யாகதிஹி யாயஜு கானான்னு சொல்லி யாகம் பண்ணவாளுக்கு என்ன கதியோ, அக்னிஹோத்திரம் பண்ணவாளுக்கு என்ன கதியோ, பூமிதானம் பண்ணவாளுக்கு என்ன கதியோ, யுத்தத்துல திரும்பி வராதவாளுக்கு என்ன கதியோ, அது மாத்திரம் இல்லாத அபுனராவர்த்தி ரூபம் திரும்பி வராததாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு நிலை எதுவோ அந்த நிலை உனக்கு கிடைக்கட்டும்னு மோட்சத்தை சொல்லி சொன்னார். அந்த மோட்சத்துக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் நான் கொடுக்கறேன்றதுக்கு மயா, நான் என்னாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனாக ஆயிட்டதுனால, ராமராலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனாக ஆயிட்டபடினால அந்த கிருத்தராஜருக்கு அப்பேற்பட்ட மோட்சத்தை அவர் கொடுத்த, இவர் சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்த. அப்போ சபரி போன பிற்பாடு இவர் ரெண்டு பேரும் லக்ஷ்மணரும் ராமரும் இப்படி போயிட்டு இருக்கா, அந்த பம்பாசரச கிட்ட வந்திருக்கா. ராமலக்ஷ்மணனுடையும் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயம் தாம் நியாயேன மார்க்கேண மகி மகிஷா குபிரமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஸ்து கிணோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.